சந்தோஷப்படணும். யாரு சந்தோஷப்படுவானா அதுக்கு பதில் தெரிஞ்சவா தான் சந்தோஷப்படுவார். பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு சுகபிரம்ம முனிவர் சாது கிருஷ்ணம் மகாரத்ராஜ அருமையான கேள்வி கேட்டியப்பான. பகவானுக்கு போய் தேசமானு கேட்டுட்டிய, பகவானுக்கு துவேஷம் இருந்ததுன்னா அசுர குழந்தையான பிரஹ்லாதனை வடியில வச்சு கொஞ்சிருப்பாரா, ராட்சசனான விபீஷணனுக்கு அபயம் கொடுத்திருப்பாரா? பகவானுக்கு தேசம் கிடையாது. பிராமணன் என்றோ க்ஷத்ரியன் என்றோ வைஷ்யன் என்றோ சதுர்த்தன் என்றோ பிரம்மச்சாரி என்றோ கிரகஸ்தன் என்றோ வானப்பிரஸ்தன் என்றோ சன்னியாசி என்றோ பெரியவன் என்றோ சிறியவன் என்றோ படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ என்ற எந்த பேதமும் பகவானுக்கு கிடையாது. பகவான் பார்க்கறது பக்தி செய்யறவன் பக்தி செய்யாதவன். அப்ப விருத்தாசுரனையே காப்பாத்தல அப்படின்னா உலகத்துல இருக்கிறவர்களை காப்பாத்துறது மட்டும் காப்பாத்துறதுங்கிறதுக்கு அர்த்தமாகாது. நல்ல தனிக்கனா இருக்கான், கோட்டீஸ்வரனா இருக்கான், ஒருத்தனுக்கு பணம் கொடுத்துருக்கான், கார் கொடுத்துருக்கான், பங்களா கொடுத்துருக்கான் அப்படின்னா பெருமாள் காப்பாத்திட்டார் அப்படின்னும், இல்ல பணமே இல்ல கஷ்டப்படுறான் ஏழையா இருக்கான் அப்படிங்கறதுனால அவனை காப்பாத்துல கை விட்டுட்டார் அப்படிங்கறதோ கிடையாது. ஏன்னா உலகத்துல இருக்கிற விஷயத்த காப்பாத்துறது வந்து காப்பாத்துறது இல்ல. அப்ப எது காப்பாத்துறதுன்னா ருத்ராசுரனுடைய பிரார்த்தனை. அவனுடைய ஸ்லோகத்துல என்ன கேட்டான்னா, அரே அவன் கேக்குறான், தவ பாதைக மூல தாசானு தாசா பலிதாஸ்மி பூயா மனஸ்மரே தாசுபதே குணாம்சீதவா கர்ம கரோது காயகானே அகம் ஹரே தவ பாதைக மூலனம். பகவான் நடத்தினா அவன் கேட்டுண்டான், உன்னுடைய திருவடிய அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு, எனக்கு சொர்க்க லோகம் பாதாள லோகம் மற்ற லோகங்கள்லாம் வேண்டாம், பிரம்மலோகம் கூட வேண்டாம், அஷ்டாங்க யோக சித்தியும் வேண்டாம், உன்னை பிரிஞ்ச விரக காபத்துல இருக்கேன், அதனால என்ன நீ சேர்த்துக்கோ இடத்துல என்று பகவான் இடத்த மோட்சத்தை தான் கேட்டான் அந்த விருத்தாசுரன். பகவான் இடத்த அப்படி மோட்சத்தை கேட்டதுனால பகவான் விருத்தாசுரனுக்கு மோட்சத்தை கொடுத்தார். இந்திரன் என்ன கேட்டானா, இந்திரன் வந்து பகவானிடத்துல இந்த விருத்தாசுரனை ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டான். விருத்தாசுரனை ஜெயிக்கணும்னு கேட்டான், அதனால அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. அதனால இங்க ஸ்தோத்திரம் பண்ணினது ருத்ராசுரன் மோக்ஷத்துக்காக. அதனால மோக்ஷத்துக்கு யாரு கேட்கிறாளோ அவனுக்கு மோக்ஷத்தையும், ஜெயத்தை யாரு கேட்கிறாளோ அவனுக்கு ஜெயத்தையும் கொடுக்கறான் பகவான். அதனால இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் புரியாது. இந்த அந்த ருத்ராசுரன் வந்து மோக்ஷத்தை கேட்டான், அதனால மோக்ஷத்தை கொடுத்தான் பகவான். இவன் வந்து ஜெயத்தை கேட்டான், ஜெயத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா குறிப்பிடாதுங்கிறதுனால என்ன சொல்ற, இந்த கேள்விய பரீட்சித்து இப்ப நீ கேட்ட நினைச்சுக்காத, இதே கேள்விய தர்மபுத்திரர் தன்னுடைய ராஜசூயாக பண்ணக்கூடிய சமயத்துல அந்த அந்த கேட்கிறார். கிருஷ்ணரிடத்துல நாரதரிடத்துல கேட்டார், அதுக்கு நாரதர் என்ன பதில் சொன்னாரோ அதை உனக்கு நான் சொல்றேன். என்னன்னா, தர்மபுத்தருடைய ராஜசூயாகத்துல ஆரத்திய கலபாஷனா அப்படின்னு மழை சொல்லுல இருந்து சிசுபாலன் கிருஷ்ணரை வந்து நிந்தை பண்ணியிருக்கான். அவனுடைய நிந்தை எல்லாத்தையும் பொறுமையா கேட்டிருந்த பணத்தை எடுத்து வதம் பண்றார். அப்படி வதம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அவனோட சேர்ந்து ஒரு ஜோதி கிளம்பி அது கிருஷ்ணருடைய திருவடி அடைஞ்சு. அப்ப தர்மபுத்தர் கேட்டார், மழலை சொல்லிலிருந்து தேசம் காட்டின அவன் எப்படி பகவான் அடைய முடியும், எனக்கு இது புரியலையே அப்படின்னு நாரதரிடத்துல கேட்டதும் அப்ப நாரதர் சொன்னார், தர்மபுத்திரா பகவான் வந்து பகவானுக்கு தேசமே கிடையாது, பகவான் வந்து யாரிடத்தையும் தேசம் பார்க்கறது இல்லை. சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அது மாதிரி வைகுண்டத்துல ஏழு வாசல், ஒவ்வொரு வாசல்லயே ரெண்டு ரெண்டு காவலாளிகள் பகவானே நியமிச்சிருக்கான். நந்தன், சுனந்தன், குமுதன், குமுதாட்சன், சண்டன், பிரசண்டன், பலன், பிரபலன், இப்படி ஒவ்வொரு வாசல் ஒவ்வொரு வாசலும் கடந்து ஏழாவது வாசல்ல ஜெயன் விஜயன் அப்படின்னு ரெண்டு பேர். இவாளுக்கெல்லாம் நித்திய சூரியகள்னு பேரு. ஜெய விஜயர்கள், அந்த ஜெய விஜயர்கள் இவா இந்த சனகாதிகள் ஆறு வாசல்களை கடந்து அவர்களை யாரும் தடுக்கல, கடந்து போயிட்டா ஏழாவது வாசல்ல ஜெய விஜயர்கள் வரா. அந்த ஏழாவது வாசல்ல ஜெய விஜயர்கள் என்ன பண்ணினா சனகாதிகளை கதைய கொண்டு தடுத்து நிறுத்தினான். போக கூடாது. உடனே கோபம் வந்துடுத்து சனகாதிகள். சனகாதிகள் கோபம் வந்து பகவானுடைய சன்னிதானத்திற்கு வாசல்ல இருந்துட்டு யாரெல்லாம் வரார்களோ அவர்களை போய் சேவி, பெருமாளை சேவி, பெருமாள் இருக்கார் போ உள்ள போ உள்ள போ அப்படின்னு அனுப்ப வேண்டிய இடத்த இருந்துட்டு எப்ப நீங்கள் சேவிக்க கூடாதுன்னு தடுக்கிறீர்களோ அப்போ மற்றவர்கள் சேவிக்க கூடாது, நீங்க மட்டும்தான் சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. இது அசுர குணம். இந்த அசுர குணத்தினால நீங்கள் இருவரும் அசுரப்பிரவியை அடைய கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான். உடனே ஜெய விஜயர்கள் பயந்து போய் சனகாதிகளுடைய திருவடியில விழுந்து நாங்கள் பண்ணியது தப்புதான், எங்களை மன்னிக்கணும், உங்களை தெரியாம தடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, இது என்ன தப்புதான் அப்படின்னு அபசாரத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டான். உடனே சனகாதிகள் என்ன சொன்னார், அடடா உங்க தப்பு கிடையாது, சனகாதிகளான எந்த தப்பு தான், வைகுண்டத்துல வந்து எங்களுக்கு கோபம் வந்துருச்சேன், இது வந்து உங்க தப்பு இல்ல, எந்த தப்பு தான், நீங்க பகவானு எந்த நிலையில இருக்கான்றது உங்களுக்கு தான் புரியும், அதனால எங்களை தடுத்தது தப்பு கிடையாது, அதுக்கு நாங்க சாபம் கொடுத்தது தான் தப்பு. பதிலுக்கு பதில் ஒருத்தர் நான் தான் தப்பு, நான் தான் தப்புன்னு ஒருத்தர் தன் தப்ப ஒத்துக்கிறான். எப்பவுமே தப்பு ஒத்துக்கணும். தப்பு ஒத்துக்கிறதுதான் இங்க பாகவதர்களுடைய குணமா. அதனால என்ன ஆயிடுச்சு, பெருமாள் சிவா ரெண்டு பேர் முன்னாடியே பிரத்யட்சம் ஆயிட்டார். பெருமாள் பிரத்யட்சமானதுனால பெருமாள் என்ன சொன்னார், உங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்ல, தப்பெல்லாம் என் மேலதான். சனகாதிகளை பார்த்து ஜெய விஜயர்களை பார்த்து நீங்க எங்கேயாவது தடுப்பீர்களா, சனகாதிகளை பார்த்து நீங்க எங்கேயாவது சாபம் கொடுப்பீர்களா, இதெல்லாம் என்னுடைய லீலை, நான் இந்த பூமியில பல அவதாரம் எடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணின அதனுடைய ஆரம்பம் இது. சனகாதிகளை தனியா அழைச்சிட்டு போய் பகவான் சொன்னா உங்களுக்கு வைகுண்டத்தை தானே சுத்தி பார்க்கணும், நீங்க போய் பாருங்கள் என்று சொல்லி அவர்களை சமாதானம் பண்ணி நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வாருங்கள். ஜெய விஜயர்களிடத்துல வந்தா உங்களுக்கு அவ சாபம் கொடுத்துட்டாலேன்னு கவலைப்பட வேண்டாம், அந்த சாபத்தை நான் சரி பண்றேன். என்ன என்னன்னா உங்களுக்கு மூன்று அசுர பிறவி தரேன், அந்த மூன்று அசுர பிறவியிலையும் என்னிடத்துல எவ்வளவு துவேஷம் காட்ட முடியும், எவ்வளவு தேசம் காட்ட முடியுமோ அந்த அவ்வளவு தேசம் காட்டினால் நானே என் கையால வந்து உங்களை வதம் வசம் பண்ணுவேன் அப்படின்னு பெருமாளே சொல்லிட்டார். அவர் பெருமாளே சொன்னதுனால ஹிரண்யாக்ஷகன், ஹிரண்யகசிபு, ராவணன், உபகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன் என்று மூணு அசுரப்பிரிவு வாழ்க்கை. அதுல ஹிரண்யாக்ஷகன் அசுரன் தான் தம்பி ஹிரண்யகசிபு, அவதாரத்தினால பெருமாள் பதம் பண்ணிருக்கிறார் சக்கராயுதத்தை எடுத்து. அப்ப விஷ்ணு தான் தன்னுடைய தம்பிய வதம் பண்ணார் அப்படின்னு இரண்யகசிபுக்கு கோபம் வந்து உடனே அசுர சபையை கூட்டி அதுல சொன்னா, மச்சூல பின்ன கிரீவசிய கஷ்டத்தினால என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணாதான் என் தம்பியோடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த அசுர பலம் போராது, தபோ பலம் வேணும் என்று தபசு பண்ண போயிட்டான் இரண்யகசிபு. இரண்யகசிபு பயங்கரமான தபசு பண்றான். அவனுடைய சிரசில இருந்து அக்னி கிளம்பி சொர்க்கலோகத்தெல்லாம் பொசுக்கிறது. அப்ப அவனுடைய கடுமையான தபசை பார்த்து தேவர்கள் பயந்து பிரம்மதேவனிடத்தை போய் முறையிட்டான். இந்த இரண்யகசிபுவுக்கு வரம் கொடுக்கணும் தாங்கள் தான் நான் என்று சொன்னான். உடனே பிரம்மதேவன் தேவர்களை சமாதானம் பண்ணிட்டு தன்னுடைய வாகனத்தை கிளம்பி இரண்யகசிபு இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா உடம்பு முழுக்க கரையா புத்து கட்டி அவனுடைய உடம்புல இருக்கிற சதையெல்லாம் அது கட்டி சாப்பிட்டு எலும்புதான் இருந்தது. உடனே பிரம்மதேவன் தன் கமண்டலு ஜலத்தை எடுத்து இரண்யகசிபு மேல புரோக்ஷணம் பண்ணி என்ன வரம் வேணுமோ கேளு என்று பெருமாள் சொன்னார். இரண்யகசிபு பிரம்மாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான். தாங்களே இந்த லோகத்துக்கு சிருஷ்டிகர்த்தா, இந்த லோகம் தங்களால் தான் காப்பாற்றப்படுகிறது, தாங்களே இதனுடைய அழிவிற்கும் காரணம், சர்வலோகத்தையும் அழிக்கக்கூடியது தாங்கள் ஒருவரே என்றெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றான். அப்படியே அவன் சொல்றான். பிரம்மா சொன்னார், நீ எந்த வரமா இருந்தாலும் கேட்பான். அவன் சொன்னா, வரம் கேட்கிறவாள்லயே என்னென்ன எப்படி எப்படி வரம் கேட்டிருக்கா, அதுக்கு எப்படி எல்லாம் மாற்றிட்டு இருக்கா என்று எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் சாக்கிரதையா ஒரு வரம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். பிரம்மதேவன் நாலு தலைவுடையவரே, இந்த வரத்தை கேட்கணும். ஆயுதை தேவர்களை பார்த்து என்னுடைய தரிசன மாத்திரத்தினாலேயே உங்கள் அனைவருக்கும் சகல சௌக்கியங்களும் உண்டாகட்டும் என்று சொன்னதும் தேவர்கள் எல்லாம் போகல. ஹிரண்யகசிபுன்னதும் ஓ அவனால உங்களுக்கு ஆபத்தா. யதா தேவேஷு வேதேஷு கோஷவித்வேஷு சாதுஷு தர்மே மைசவித்வேஷா சவா ஆசுபி நஷ்யதி. எப்பொழுது அந்த ஹிரண்யகசிபுவினால தேவர்களுக்கோ வேதத்துக்கோ பசுக்களுக்கோ பிராமணர்களுக்கோ சாதுக்களுக்கோ தர்மத்துக்கோ பகவானாகிய எனக்கோ பக்தர்களுக்கோ கஷ்டம் வந்ததானால் துக்கம் வந்ததானால் அப்பொழுது யாம் வந்து அவனை வசம் பண்ணுவோம். அப்படியும் அவன் போகல. ஏன்னா பெருமாள் பெருமாளை பார்த்து சொல்றா, இரண்டு எல்லாரையும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கான், உங்களையும் கஷ்டப்படுத்தான் எங்களையும் கஷ்டப்படுத்தான், அவன் எப்ப அழிஞ்சு போவான் அப்படின்னு கேட்கிறார். உடனே பகவான் சொல்றான், சஸ்ய சாந்திம் கரிஷ்யாமி காலம் தாவத் பிரதீட்சத. இரண்யகசிபு ஜாதக ரீதியா அவனுக்கு என்னைக்கு மரணம் இருக்கோ அன்னைக்கு போயிடுவான். தேவர்கள் சொன்னான், இதை கேட்கறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வர வேண்டாம், அவன் ஜாதக ரீதியா போறது இருக்கட்டும், அவனுக்கு என்னைக்கு மரணம் சம்பவிக்கும் சொல்லுங்கள். பெருமாள் சொன்னார், பிரஹ்லாதாய யதா துஷ்யே ஹனிஷ்யேமி மரோச்சிதம். பிரஹ்லாதனுக்கு எப்பொழுது துரோகம் செய்வானோ இரண்யகசிபு அப்பொழுது நான் வந்து அவனை வதம் பண்ணுவேன். உடனே தேவர்கள், பிரஹ்லாதனுக்கு துரோகம் பண்ணாதான் வருவீர்களா, தேவர்களான எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா வரமாட்டீரா, பிரஹ்லாதன் மட்டும் என்ன வசத்தினா. பெருமாள் சொன்னார், பைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மதியே பிரகலாதாய பிரசாந்தாய. பிரகலாதனுக்கு துரோகம் அப்படின்னா நீங்களும் பக்தர்கள் தான், பிரகலாதனும் பக்தன்தான். ஆனா உங்களுக்கும் பிரகலாதனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நீங்களா இரண்யகசிபு எப்ப வதமாமான்னு கேட்கிறீர்களே, அந்த இரண்யகசிபுனுடைய புத்திரனான பிரகலாதன் இரண்யகசிபுனால எவ்வளவு கஷ்டத்தை அடைஞ்சாலும் அதற்கு அவன் கலங்காம தன்னுடைய அப்பா சௌக்கியமா இருக்கணும் என்றே வேண்டிக் கொள்வான். நிர்வயிரன் யாரையும் எதிரியா பார்க்க மாட்டான். நிர்வயிராய பிரசாந்தாய எது நடந்தாலும் சாந்தமா இருப்பான். எல்லா இடத்திலையும் பகவான் ஆகிய என்னையே பார்க்கக்கூடியவன் ஜிதேந்திரியன். ஏழு வயசு குழந்தை பிரகலாதன் ஜிதேந்திரியன். ஜிதேந்திரியன்னா விளையாட்டு பொருள்களோ மற்ற வஸ்து ஜீஷம் பிரகலாதனுடைய குணங்கள் வந்து எட்டில் அடங்காதவைகள் ஒன்னு ரெண்டு மூணு நாள் இல்லை, அசங்கேயமான கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன் புனையிடலம் அசங்கேயை. சரி, அவனுடைய மகிமையாவது சொல்ல முடியுமா? பிரகலாதனுடைய மகிமை இன்னதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாதான், அதுவும் அதிகமா இருக்கு. அதனால என்னன்னா, அவனுக்கு இரண்யகசிபு ஏதாவது விளையாட்டு சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்தா பிரகலாதன் என்ன பண்ணுவானான், அது ஜடமான வஸ்து தானே, அதை வச்சு விளையாட மாட்டான். ஆனா பிரகலாதன் விளையாடாம இருக்க மாட்டான். பிரகலாதனுடைய விளையாட்டு தனியா விளையாட்டுன்னாச்சித்தன்மயோனு பிரகலாதன் திடீர்னு ஓடுவானாம், திடீர்னு சிரிப்பானாம், திடீர்னு அழுவானாம், திடீர்னு உட்கார்ந்து பூமியில குரழுவானாம், திடீர்னு நாராயணா நாராயணா நாராயணா இங்க ஆத்மதி கதத்தபான் நாராயணா நாராயணான் இப்படி ஒரு விளையாட்டு அவனுக்கு. என்ன திடீர்னு ஓடுறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு அழறான், திடீர்னு கிருஷ்ணர் வராறான் அவன் கண்ணு முன்னாடி. கிருஷ்ணர் வந்தா சிரிக்கிறான், கிருஷ்ணர் மறைஞ்சிட்டார்னா அழறான். கிருஷ்ணர் ஓடும்போது இவனும் ஓடுறான், கிருஷ்ணரோட சேர்ந்து புரள்றான். இப்படி ஒரு விளையாட்டு, அதனால இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறான். அப்ப பாக்குறவாள் என்ன நினைப்பா, இவமான கிருஷ்ணரை நினைச்சிருந்துருவாங்க. பாக்குறவர்கள்லாம் பைத்தியம் முடிச்சிருந்து போல இருக்கு. பிரகலாதனுக்கு கிரகம் உலகத்தையே ஆட்டி படிச்ச இரண்யகசிபுடைய புத்திரன் பிரகலாதன், அவனை உட்படுமா கிரகம்? ஏதோ கிரகம் பிடிச்சிருந்து போல இருக்கு அப்படின்னு சொல்றான் பேச்சு வரலாம் பிரகலாதன். அப்ப சுகர் சொல்ற கரெக்ட் தான், வாஸ்தவம் தான், பிரகலாதன் ஒரு கிரகம் தான் பிடிச்சிருக்கு. என்ன கிரகம்னா, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா ஜீஷம் கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் பிடிச்சிருக்கான். அந்த கிரகம் யாரையும் பிடிக்காது, பிடிச்சா விடாது. அந்த கிரகம் அப்படி ஒரு கிரகம், அதுக்கு வேப்பல் அடிச்சாலும் விபூதி பூசினாலும் என்ன பண்ணினாலும் சரி அந்த கிரகம் மட்டும் உட்படாது. ஏகோ விஷ்ணு மகத்பூதம் சத்பூதானி அநேகானே, சர்வலோகத்திற்கக்கூடிய பூதங்களையும் குளிக்கிட்டு எந்த ஒரு பூதம் தான் மட்டும் மிச்சப்படுகின்ற பூதமோ அப்படி ஒரு விஷ்ணு பூதங்கிற கிருஷ்ணன் இவனை குடிச்சிருக்கான். அதனால கிருஷ்ணன் வந்தா சிரிக்கிறான், கிருஷ்ணன் போனா அழறான். அப்படி இருக்கக்கூடிய பிரகலாதன் அந்த பிரகலாதனை பாடசாலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். சுக்ராச்சாரியாருடைய பாடசாலை, அதுல சட்டன் அமர்கன் சுக்ராச்சாரியாருடைய பசங்க தான் படி பாடத்தை நடத்துறான். அந்த பாடசாலையில பிரகலாதனுக்கு என்ன சொல்லித்தரா, இரண்யகசிபு நாமத்தை தான் சொல்லித்தரா. ஒரு இதுவே ஆரம்பிச்சுட்டாலும் பிரகலாத் இரண்யகசிபுடைய அரசாட்சியில நாராயணனே மறந்து போயிருந்தான், பிரம்மா விஷ்ணு கூட மறந்துருத்தான். அனைவரும் இரண்யகசிபு கணக்குன்னே ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டான். இரண்யகசிபோ பாயிமாம், இரண்யகசிபோ ரக்ஷமாம், இரண்யகசிபோ பாயிமாம், இரண்யகசிபோ ரக்ஷமாம் அப்படின்னு ஒரு நாமா கூட ஆரம்பிச்சுட்டான். பஜனை இரண்யகசிபு பேர்ல, பஜனை இரண்யகசிபு பேர்லயே எல்லாமே. யார பார்த்தாலும் நம்மளா ராத நாட்டுக்கு வரா ஒரு வருஷம் லீவுல. அப்போ இரண்யகசிபு ஏகதா அசுரராஜ் புத்திரம் அங்கமாரோக்கிய பாண்டவ படித்தவைகளுக்குள்ளேயே மிகவும் சாரமானது எது தெரிஞ்சிருக்கியோ அதை சொல்லு. பிரகலாதன் சொன்னான், சதா சமுத்தி அசத்ரஹா சிவாத்மபாதம் கிருஹம் அந்த கூபம் வனந்த கோயத் ஹரிம் ஆஶ்ரயேத. அப்பா, ஒரு மனுஷன் துஷ்ட சங்கத்திலிருந்து விலகி சத்சங்கத்தை நாடி அதிபக்தி பண்ணணும். ஒரு நாள் நாம தங்கியிருக்கிற வீடே கிரகத்திலேயே சத்சங்கம் இல்ல, அதிபக்தி பண்றவா இல்ல, ஒரு நாராயணா சொல்றவா இல்லன்னா அந்த கிரகத்தை தியாகம் பண்ணி காட்டுக்கு போய் மிருகங்களுக்கு இடையில உட்கார்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இதுதான் நான் சாதுவான விஷயமா தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டாமர்கன்னு சொல்லக்கூடிய வாத்தியார்கள் ரெண்டு பேருக்கும் அடிவயிர் கிளம்பெடுத்து பயம். இவனுக்கு இந்த பாடம் நாம சொல்லியே தரலையே, இவன் எங்க இதை கத்துட்டான்னு தெரியலையே, இப்ப இரண்டு கட்சிக்கு என்ன பண்ணுவான்னு தெரியலையே, கவலைப்பட. உடனே அந்த இரண்யகசிபு கோபத்தினால இவன் எங்கேருந்தோ இந்த மாதிரி கெட்ட பாடத்தை கத்துனதுதான், பாடசாலத்தை கழிச்சு இவனை திருப்தி அழிச்சிடுவா என்று கலப்பி போயிட்டுவான்னு சொன்னான். உடனே பிரகலாதன் மறுபடியும் பாடசாலைக்கு போறான். போகும் பொழுதே இந்த வாத்தியார்கள் ரெண்டு பேரும், பிரகலாதா யாருப்பா உனக்கு இந்த பாடத்தை சொல்லி நாங்கள் இருந்து ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்காரு பெருமான். அந்த ஆதிசேஷன் ஆயிரம் பேசி போனா பிரகலாதன் வந்து ஒண்ணுமே பண்ணல. பிரகலாதனை பார்த்து கேக்குறான், என்னடா பிரகலாதா எப்படி இருக்கணும், தாமரை புஷ்பத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். உடனே அந்த காவலாளிகளை விட்டு அவனை தூக்கிட்டு வான. அவ சொன்னா உங்க பையனை ஒண்ணும் பண்ணாத அக்னி எங்களை பொசுக்கிடும்னா. பிரகலாதா நீயே வாரான், பிரகலாதனே வந்தான். தலையில கை வச்சிருந்தான் மரம் வாங்கின, மேல மரணம் கூடாது, கீழ மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, வெளியில மரணம் கூடாது. இந்த வரம் எல்லாம் எனக்கு பலிக்கல, இவனுக்கு பலிக்கட்டு. உடனே அந்த வாத்தியார்கள் ரெண்டு பேரும் வந்தா, கவலைப்படாதீங்க, பிரகலாதனுக்கு ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்கிறான். பிரகலாதனுக்கு உட்கார்ந்து சட்டா அமர்க்கன் ரெண்டு பேரும் நாராயணா சொல்லாதன்னு கிளாஸ். நாராயணா சொல்லாதன்னு சொல்லி இவர்களே டெய்லி நாராயணா சொல்லிட்டு இருப்பான். பிரகலாதனுக்கு சந்தோஷமா போயிடும், இத்தனை பேரை நம்ம நாராயணா சொல்ல வச்சோமே. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாடசாலை மத்தியான சமயத்துல இந்த வாத்தியார்கள் ஆகாரம் சாப்பிடறதுக்காக போயிருக்கா. அந்த சமயம் இந்த குழந்தைகள்லாம் கண்ணா பண்ணாங்க விளையாடுறது, அந்த குழந்தைகளை பிரகலாதன் கூப்பிடறான். அந்த தலைக்கு மேல மரணம் இருக்கிறது தெரியாம வாழ்க்கைய விளையாட்டிலேயே போக்கிறீர்களே, குழந்தைகளை இங்க வாருங்கள். பிரகலாதன் கூப்பிட்டு அத்தனை பசங்களும் ஓடி வந்தார். என்னப்பா சொல்ல போறேன், உங்களுக்கு எல்லாம் நான் நன்மை மங்களத்தை சொல்ல போறேன். முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடதோ ஜாதி விம்சதி சரையா கிரஸ்த தேகஸ்ய ஜாத்ய கல்பஸ்ய விம்சதி கௌமார ஆச்சரே பிராஜ்யோ தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் சென்ன ததவ்ய த்ருவமர்த்ததம். மனித பிறவி அப்படிங்கிறது மிகவும் துர்லபமானது, கிடைக்காது. அந்த மனித பிறவியில ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை 100 வயசு அப்படின்னு சொன்னா அதுல முதல்ல 1-20 வயசு. முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடதோ யாதி விம்சதி 20 வயசு போயிடும். விளையாட்டுலயும் படிப்புலயும் முதல்ல 20 வயசு போயிடுறது. 21-40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு விஷய சுகங்கள்ல வாழ்க்கை ஓடி போயிடும். 41-60 வயசு வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், சம்பாதிக்கணும்ங்கிறதுல வாழ்க்கை 60 வயசு வரைக்கும் போயிடும். அப்புறம் 61வது வயசுல பக்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா உடம்பு இடம் கொடுக்குமா? வயதான பிறகு பகவத் பக்தி பண்றதுக்கு வந்து பகவத் குணம் கேட்கணும்னாலோ உட்காரணும்னாலோ கை கால்கள் இடம் கொடுக்காது, மனசு இடம் கொடுக்காது, இந்திரியமும் இடம் கொடுக்காது. அப்போ என்னன்னா கௌமார ஆச்சரே பிராஜ்யம், சிறு வயதிலேயே ஹரிபக்தி பண்ணணும் என்று பிரகலாதன் இப்படி பாடம் சொல்லித்தான். அவெல்லாம் கேட்டான், பிரகலாதா இந்த பாடம் உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது, யார் சொல்லி கொடுத்தான்? நான் என்னுடைய அம்மா கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே எனக்கு நாரதர் வந்து உபதேசம் பண்ணார், எனக்கு கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே குரு படைச்சிட்டார் என்று சொன்னதும் உடனே இவர்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் அசுர குழந்தையாச்சே பிரகலாதா, நாங்கெல்லாம் பக்தி பண்ணலாமா? பிரகலாதன் சொன்னா நாரம் விஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மகா வீனராஜ முகுந்தஸ்ய ந அசுரன்லாம் பேதம் கிடையாது. ஆனா நீங்கள் பக்தி பண்ணினாலும் உங்களை காப்பாத்துவான். நான் பக்தி பண்ணி என்ன காப்பாத்தினா அதுபோல நீங்களும் பக்தி பண்ணுங்கள் சொல்ல. உடனே சகுரு நிரவத்தியத்வாது தெய்வ குருவன் சிக்ஷிதம். இந்த ஸ்லோகங்கள்லாம் குழந்தை இந்த உபதேசம் பண்றதுனால கேட்கறதும் குழந்தையா இருக்கிறதுனால பாடம் சீக்கிரம் முடிச்சுட்டு அத்தனை குழந்தைகளும் நாராயண நாராயண நாராயண நாராயணன் சொன்னதும் உடனே இது வாத்தியார்கள் காதல போய் விழுந்து இந்த பிரகலாதன சித்தரே திருப்பாடா இருக்கு, இவன் பாடசாலை முழுக்க பஜன மடமா ஆக்கிட்டானே என்று சொல்லி பிரகலாதத்தனை தர தர தரம் எடுத்துட்டு இரண்யகசிபுவுக்கு முன்னாடி போய் நிறுத்தினான். இரண்யகசிபுவை பார்த்து சொன்னான், உங்க பையனை திருத்தறதே பெரும்பாடா இருக்கு, உங்க பையன் பாடசாலை முழுக்க பஜன மடமா ஆக்கி எல்லாரையும் நாராயண நாராயணா சொல்ல வச்சுட்டான் என்று சொன்னதும் உடனே இரண்யகசிபு கோபப்பட்டு, ஏ துர்கினி தமந்த ஆத்மன் குலபேதகராதம ஸ்தப்தம் மச்சாசனோ தூதம் நேஷே த்வாத்யயமக்ஷயம் புத்தஸ்யைத்யஸ்ய கம்பந்தே த்ரயோ லோகா சரேஸ்வராக அத்யமே அபீதவன்மூட சாசனம் கிம் கலோத்யதாக. மந்த புத்தி உடையவனே, உனக்கு இதுவரைக்கும் பிறரை கொண்டு நான் தண்டனை கொடுத்திருந்தேன் பிரகலாதா, இனிமேல் என் கையாரியை தண்டிக்க போறேன். உனக்கு யமலோகம் ரொம்ப தூரம் இல்ல, மூன்று லோகத்துக்கும் ஏக சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய என்னிடத்துல நிர்பயமா உட்கார்ந்து பயமே இல்லாம பேசுறே குழந்தை, யாருடைய பலத்தை நீ பேசுறேன் பிரகலாதன் சொன்னான். கேவலம் மே பவதஸ்ய ராஜன் சவை பலம் பலினாம் சாபடேசாம் பரே பரே மே திரதங்கமாகி அப்பேற்பட்ட ஆதிபத்தியம் உனக்கு கிடைச்சிருக்கா? நீ பிரம்மா கிட்ட வரம் வாங்கின பிச்சையில பேசுறேங்கிறது உனக்கு மறந்து போயிருந்தா? நீ எந்த பிரம்மாவிடத்த வரம் வாங்கினியோ அந்த பிரம்மாவுக்கும் அந்த பகவான் தான் பலம். உடனே இரண்யகசிபு யுத்தம் சம்மத்து காமோதி ஜோதி மாத்திரம் விகத்ததே முமுருஷூனா கிமந்தாத்மன் அனுசுர் விப்லவாகிரஹ யாவந்த பாக்யோக்தோ மதன்யோ ஜகதீஸ்வரஹ வாசௌ யதி ச சர்வத்ர கஸ்மாத் ஸம்தே ந த்ருஷ்யதே. பிரகலாதா, மந்த பாக்கியம் உடையவனே, ஜகத்துக்கே ஈஸ்வரனா இருக்கக்கூடிய என்னிடத்துல என்னையும் மீறி பலசாலி ஒப்பே இருக்கான்னு சொல்றிய அந்த பகவான் இப்ப எங்க இருக்கான் சொல்லு, எங்கடா இருக்கான் அப்படின்னதும் பிரகலாதன் சொன்னா, சர்வத்ர த்ருஷ்யதேனம், சர்வத்ரன்னு சொல்லி ஏமாத்த பார்க்காத, பொதுவா எல்லா இடத்துலயும் சொல்லிட்டா தப்பிச்சுக்கிறதுக்கு வழி அது. அப்ப நான் கேட்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ இல்லன்னு சொல்லு, இந்த தூண்ல இல்லன்னு சொல்லுடா இல்லன்னு சொல்லுடாங்கிறான். ஏன்னா எங்க இருக்குன்னு சொல்லிட்டா வந்துட போதும்னு பயம். அதனால இதே கேசிக்கு சொல்றான் இல்லன்னு சொல்லுங்கிறான். பிரகலாதன் சொன்னா, இல்லன்னு நான் போய் சொல்லவே மாட்டேன்ப்பா, என்னை நீ வெட்டி போட்டாலும் சரி, துண்டா பிரிச்சு என்ன துண்டா வெட்டினாலும் சரி, பிரிச்சு போட்டாலும் சரி, என்ன பண்ணினாலும் அந்த தூணில பகவான் இருக்கான் அப்படின்னு காண்பிச்சதும் உடனே பிரகலாதனை பார்த்து ரெஞ்சகசிபு சொன்னான், இப்போ உங்க அப்பாவுடைய பலத்தை நீ பார்க்க போற, நீ அந்த ஹரி இதுக்குள்ள இருக்கான்னு சொல்றிய என்று சொல்லி ஸ்தம்பம் ததாட அதிபல ஸ்வமுஷ்டினாம் தன்னுடைய முஷ்டினால ஓங்கி அந்த தூணை ஒரு குத்து விட்டதும் ததைவ தஸ்மின் அனுதோதி பீஷணஹா பபூவ ஹேனாண்ட கடாக மஸ்புடது. அந்த கடாகங்களும் வெடிக்கும்படியான ஒரு பெரிய சத்தம் பூன்னு கேட்டு அந்த சத்தத்துல உலகமே பயந்து போட்டு இரண்யகசிபு பயப்படுறான். இரண்யகசிபு பயந்து பிரகலாதனை பார்த்து எங்கடா சத்தம் எங்கடா சத்தம் எங்க எங்கனா பிரகலாதன் சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூகேஷு அகிலேஷு ச ஆத்மனஹ அதிருஷ்யத அதி அத்புத ரூபமுத்ரஹன் சம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பிரகலாதனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா பெருமாள் நேரா வரணும்னு அவசியம் இல்லை. மலையிலேருந்து போடும்பொழுது காப்பாற்றியா, நெருப்புல போடும்பொழுது காப்பாற்றியா, வெள்ளம் கொடுக்கும்பொழுது காப்பாற்றியா, ஏன் இப்ப மட்டும் பெருமாள் வராருனா? இதுல இல்லைன்னு பொய் சொல்ல சொன்னா இரண்யகசிப்பு பிரகலாதன் இருக்கான்னு உண்மையை சொன்னார். அந்த பிரகலாதனுடைய வாக்கை காப்பாற்றணும்னு பெருமாள் வந்தான். சத்தியம் விதாதும் நிஜ பிரத்ய பாஷிதம். மேலும் பரஸ்ய புன்சோ பத்யாது தோஷ பகவான் ஜஜயூ சபாய. பிரகலாதன் சொன்னார், பிரபோ உமாதி தேவர்களுக்கெல்லாம் நீ உலகம், பக்தர்களுக்கு சுலபம்னு சொன்னாலே அந்த சத்தியம் பண்றதுக்காக இங்க வந்தியா? உன்ன அந்த அளவுக்கு நான் பக்தி பண்ணலையே. உன்னிடத்துல பக்தி பண்ணணும்னா அவனுக்கு பணம் இருக்கணுமா, அபிஜனங்கள் நிறைய ஜனங்கள் கூட இருக்கணுமா, இல்ல அழகு இருக்கணுமா, தபஸ் இருக்கணுமா, புகழ் இருக்கணுமா, தேஜஸ் இருக்கணுமா, பிரபாவம் இருக்கணுமா, பலம் இருக்கணுமா, பெருமை இருக்கணுமா, இல்ல புத்தியா இருக்கணுமா, இதெல்லாம் இருந்தாதான் பக்தி பண்ணணும் அப்படின்னா காட்டுல ஒரு யானை உன்னிடத்துல பக்தி பண்ணி நீ அந்த யானைய உன்னிடத்துல சேர்த்துட்டியே, அந்த அளவுக்கு நான் பக்தி பண்ணலையேதான். சாட்சாத் மகாலட்சுமிக்கு கிடைக்கக்கூடியதான அந்த மணி, அந்த தாயார் கூட எதிர்க்க நின்றுட்டு இருக்கா உன்னிடத்துல வர முடியாம. ஆனா அசுர குழந்தையான என்ன மணியில உட்கார வச்சு உன்னுடைய அமிர்தமயமான அஸ்தத்தினால் என் சிறந்த தடவரி என்று இப்பேற்பட்ட பாக்கியம். மாதம் ரஜ பிரபவ ஈசதமோ திகே ஜாதஸ்புரே தர குலே பதவானுகம்பா ந பிரம்மணோ நது பவஸ்ய நவைனமாயா என்னே பிதஷிரசி பத்மகர பிரசாதா. என்னுடைய சிறசில உன்னுடைய பத்மம், பத்மம் போன்ற பத்மமா இருக்கக்கூடிய தாமரை கரங்களை கொண்டு எனக்கு ஒரு அனுகிரகம் பற்றியே. மேலே என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நரசிம்ம பகவான் ஆகிய உன்னை கண்டு பயம். ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, உன்னை கண்டு பயம் இல்லை. என்ன என்னன்னா, எனக்கு பயமே இந்த லோகத்தை கண்டுதான் பயம் தான். உன்னுடைய மடியில உட்கார வச்சு உன்னுடைய அமிர்தமயமான அஸ்தத்தினுடைய சுவாபிமதம் காமபூர்வோஸ்மியம் பிரணாம். பிரஹ்லாதா, உனக்கு சௌக்கியம் உண்டாகட்டும், பா, என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னாராம் பெருமாள். பிரஹ்லாதன் சொன்னா, நான் இவ்வளவு ஸ்லோகம் சொல்லி அதை நான் எதுவுமே வரம் கேட்கலையே, அதனாலதான் கேட்க சொல்றேன். பெருமாளை பார்த்து சொன்னா, இனிமேல் நீங்க யாருக்காவது காட்சி கொடுத்தா என்ன வரம் வேணும்னு கேட்கிறேன், அதை முதல்ல நிறுத்தணும். ஏன்னா வரம் கேட்கறதுல எங்க அப்பா கூட ஒரு சாமர்த்திய சாமி உண்டா, அவரே விழுந்து கிடக்கிறார். என்னன்னா, சபை மணிக்கணும் வர, இந்த பக்திங்கிறது வியாபாரம் கிடையாது. இவ்வளவு பக்தி பண்ணிட்டேன், இந்த வரம் கொடுன்னு பெருமாள்கிட்ட கேட்க. அதனால வரம் ஏதாவது கொடுக்கறதா இருந்தா, எனக்கு எதுவுமே வேணுங்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படி ஒரு வரம் கொடுங்க. பெருமாள் சொன்னாரு, இது உனக்கு சுபாவத்திலே அப்படி இருக்குப்பா, அது நான் கொடுத்ததா ஆகாது. வேற ஏதாவது கேள்வி, வேற ஏதாவது கேள்வி, வேற ஏதாவது கேள்னதும் எங்க அப்பாவுக்கு நல்ல கறி கொடுங்க. பெருமாள் சொன்னாரு, என்னுடைய மடியில போற உயிரை விட்ட இறைஞ்சி கசிக்கும், என் கையால வசமானவன், மேலும் பவான்கள் குலபாவனகான்னு எவ்வளி இந்த வம்சத்துல வந்து பிறந்தியோ, அதனால இந்த வம்சமே 21 தலைமுறை உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் கரையேறியாச்சு. வேற வரங்கள், வேற வரங்கள் என்னதும் பெருமாள் தொத்து போயிட்டார். பிரகலாதன் வரமே கேட்கல. பெருமாளுக்கு வந்தா ஏதாவது கொடுத்தது சுபாவம். அதனால பெருமாள் சொன்னார், இதுவரைக்கும் எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கிறார்களோ, இனி எவ்வளவு பக்தர்கள் வரப்போகிறார்களோ, அத்தனை பேருக்கும் பிரகலாதா சர்வேஷாம் பிரதிரூபத்திற்கு முதன்மையான பக்தன் என்று பக்த சாம்ராஜ்யத்துக்கு பிரகலாதன சக்கரவர்த்தியா பட்டம் கட்டி, அந்த சக்கரவர்த்திக்கு சிம்மாசனம் வேணுமேங்கிறதுனால பெருமாள் தன் திருவடியை, தன்னுடைய மடியையே அவனுக்கு சிம்மாசனமா கொடுத்தார். சக்கரவர்த்திக்கு தலையில கிரீடம் வேணுமேங்கிறதுனால தன் திருக்கரத்தையே கிரீடமாக வச்சு, பட்டாபிஷேகம் பண்ணிட்ட சக்கரவர்த்தி அவபுத ஸ்நானம் பண்ணணும், பெருமாள் தன்னுடைய ஆனந்த கண்ணீர்னாலேயே அவன் அவபுத ஸ்நானம் பண்ண வச்சு, அப்படியேப்பட்ட அந்த பிரகலாதன பக்த சாம்ராஜ்யத்துல வச்சு இந்த பக்த சரித்திரத்தை இதை யாரு கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் பிரகலாதனுடைய சபையில கொண்டு போய் நந்தி பிரம்மாலே சேர்த்தார் அப்படின்னு இந்த திருக்கதைய, இந்த அருமையான சரித்திரத்தை நாரத்து தர்மபுத்தருக்கு சொல்லும் பொழுது அந்த கிருஷ்ணர் அழுதுண்டே கேட்டார். கிருஷ்ணர் அழுதுண்டே கேட்டதும் உடனே தர்மபுத்தரை பார்த்து சொன்னார், நாரத பாத்தியா கிருஷ்ணன் எப்படி கதை கேட்கிறான் அழுதுட்டே, என்ன நான் நரசிம்ம அவதாரம்னு கேட்கல, பிரகலாதனுடைய பக்தின்னு கேட்கிறோம். யூயம் ரிலோகே பதபூரி பாதா லோகம் புனானா புனயோகியந்தி ஏதாம் கிருதான் ஆ வசதி சாட்சாத் கூடம் பரம் பிரம்ம மனுஷலிங்கம். பிரகல தர்மபுத்திரா, அன்றைக்கு சந்தியா காலத்தை வந்த அதே நரசிம்மன் தான் இன்னைக்கு கிருஷ்ணனா வந்திருக்கான். அவனுடைய மகிமை உனக்கு தெரியல, ஏதோ உனக்கு கூட வந்த தூதுவனாகவோ பந்துக்களாவோ வந்ததுனால, அர்ஜுனனுக்கு சோழன்கிறதுனால அவனுடைய மகிமை தெரியாம நீ வந்து குதிரை கொட்டகையிலேயே தங்க வச்சு இவ்வளவு காரியம் வாங்கிட்டு இருக்கியே, என்ன பாக்கியம், உன்னுடைய பாக்கியத்தை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கிருஷ்ணரை சேவிச்சுட்டு நாரதர் கிளம்பி போனார். தர்மபுத்தர் தன் பாக்கியமே பாக்கியம் நினைச்சிட்டு பிரகலாத சரித்திரத்தை கேட்ட ஒரு சந்தோஷத்தை இருந்தார் அப்படின்னு இந்த பிரகலாதனுடைய சரித்திரம் நரசிம்ம அவதார ஜெயந்தியத்தை தினத்துல நாம எல்லாம் இன்னைக்கு கேட்டோம்னா, அது நரசிம்மருடைய பிரகலாதனுடைய கிருபையும் அனுகிரகமும் தானே தவிர வேற எதுவும். கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.